என்றார்கள். நானே சில காலம் கழித்து மீண்டும் காஞ்சியில் உருப்படியில் அவதரிக்கப் போகிறோம். அப்பொழுது ஆயுட்காலம் முழுவதும் கிருஹஸ்தாசிரமத்திலேயே இருப்போம். அது அனைவருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய ஆசனம். அப்பொழுது தூய வெள்ளையை உடைவிடுத்தி அப்பொழுது உபயோகங்களாலும் கிரந்தங்களாலும் நம் சித்தாந்தத்தை பரப்புவோம். பிற மதவாதிகள் வாங்கப்போரில் வருவோம். அதற்காக பிறகு பிற மதவாதிகள் நாட்டில் விடுபடாமல் போகும் நம் சித்தாந்தமே நிலைத்திருக்கும் என்று நானே வேதாந்த ரீதியாக அவதரிக்கப் போவதை சுட்டிக்காட்டினார். சீசுக்கு தூய்மை எப்படி வந்தது என்பதை விளக்குகிறார். வேத வாக்கியங்கள் மிக்க கடுமையானவை. பேரறிவு படைத்த தேவர்களாலும் அவர்களுக்கு பொருள் கூறுவது மிக கடினம். அத்தகைய மிக கடினமான வேதங்களை கைகளால் எடுத்து கரைத்து கொடுத்தவர் உடையவர். அதாவது வேதங்கள் முழுவதற்கும் சரியான பொருளை எடுத்து கூறும் ஆற்றலுடையவர் உடையவர். பார்க்கலின் அமிர்தத்தை பருகி பருகும் பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் தேவர்களுக்கு வேத வாக்கியங்களால் அறியப்படும் பகவத்குணமாக அமிர்தத்தை பெருகும் பாக்கியம் இல்லையா? மனிதனாக பிறந்திருந்தாலும் ஸ்ரீவாய்ச்சியாரன் வேதாந்தங்களை மறைந்து ஒதுங்கிருக்கும் பகிர்ந்தகமாகிற அமைவுக்கு இரு கைகளாலும் அறிவிப்பறுகிறவர் தேவர்களையும் இங்கேவர். அல்லது வியாசரின் பிரம்மசூத்திரங்கள் என்றும் கடைந்தெடுத்த சர்வஸ்ரீ மனோகரமான ஸ்ரீவாய்ச்சியாகிற அமிர்தத்தை தூசவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அள்ளி கொடுத்தவர். பௌத்தர்கள் சர்வம் சூரியன் என்றனர். சங்கரர் அவருடைய மதத்தை ஏற்று பிரம்மத்தை தவிர மற்றவையெல்லாம் சூன்யம், காண்பதெல்லாம் பொய் என்றனர். ஸ்ரீவாசியத்தில் சர்வம் சத்தியம், பிரம்மம் சகுணம் என்பதை பொறுக்காது வாதத்திற்கு வந்த கபட பௌத்தர்களான சங்கராதி மதத்தினரை வாதக்கூறு அவர்கள் மதத்தை கண்டித்தார் எதிராஜர். ஸ்ரீவாசிய ஸ்ரீசூக்திகள் மேலிருந்த வாரியாக பார்க்கும் போதும் அத்வைத மதத்தை கண்டித்து போல தோன்றினாலும் அவை பகவானுடைய கல்யாண குணங்களையே உறுதிப்படுத்தி பேசுகின்றன என்றார் சுவாமி தேசிகன். சமுத்திரத்திலிருந்து முத்திச்சிப்புகளை எடுக்கிறார்கள். அவை பார்த்ததற்கு அழுக்கும் ஓடுமாக இருந்தாலும் அவற்றினுள்ளே இருந்து வெளிவருவது அழகான வெண்ணிற முத்துக்கள். அதேபோன்று அத்வீத கண்டனத்தினால் எம்பெருமானுடைய பல கல்யாண குணங்களை அனுபவிக்க முடிகிறது. எனவே ஸ்ரீபாஷ்யதாரரின் பிறரை கண்டிக்கிற ஸ்ரீசூக்கள் நமது மனதில் கல்யாண குணங்களை தோன்ற செய்து நமது சந்தோஷத்தை பன்மடங்காக்குகின்றன. இங்கு உடையவரை அசௌ என்று குறிப்பிடுவதால் உடையவர் நேரில் பிரத்யட்சமாகி தேசியனுக்கு பிற மத கண்டனங்களை உபயோகிக்கிறார் என்று தெரிகிறது. கண்டனத்தில் கல்யாண குணங்கள் அனுபவிக்கப்படுகின்றன என்று சொன்னோம். அதற்கு உதாரணம் காட்டுவோம். தத்துவமசி, தசு என்று குறிக்கப்படும் பிரம்மத்திற்கும் தொம் என்பதன் பொருளான ஜீவனுக்கும் அவேகம் ஐக்கியம் சொல்லப்படுகிறது என்றும் இந்த அவேத ஞானமே, அதாவது ஜீவன் பிரம்மமே, ஜீவன் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவன என்கிற அறிவே ஞானமே மோட்சத்திற்கு காரணம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அதை கண்டிக்கிறோம். ஏன் வேதத்தில் மோட்சத்தை பெற வேண்டுமானால் உபாசிதா, தியாகித, நிதித்யாசிதையா என்று பிரம்மத்தை உபாசனம் பண்ண, தியானம் பண்ண, அதன் குணங்களை மனதில் கொள் என்று விதிக்கப்படுகிறது. இப்படி வேதம் விதிப்பது, கட்டளை எழுவது அவர்கள் மதப்படி பயனற்றதாகிவிடும். ஏனெனில் ஜீவன் பிரம்ம அவேத ஞானம் மோட்ச காரணம் எனில் அதை விதிக்க வேண்டாம். தது தொம் அசி என்ற வாக்கியத்தை கேட்டதுமே அவேத ஞானம் உங்களுக்கு உண்டாகிவிடும். எனவே உபாசிதா நான் விதிப்பது வீண்தானே என்று கண்டிக்கிறோம். நமக்கோ உபாசிதா என்ற விதியினால் பிரம்ம உபாசியம் என்று தெரிகிறது. உபாசனம் என்றால் அக்னிஹோத்திரம் போலிய கர்மாக்கள் பகவானை ஆதரித்து மனம் தூய்மை பெற்று பெம்பெருமானிடத்தில் இடவழியின்றி பிரீதியை அன்பை செலுத்துவது. இதனால் பகவான் நமது எல்லையற்ற அன்பருக்கு பாத்திரமானவன் என்றும் எல்லா கர்மாக்களையும் ஆராதிக்கப்படுவன் என்கிற இரு குணங்கள் சுபாவங்கள் சொல்லப்பட்டதாக ஆனந்தன. நாம் அவர்களை கண்டிக்கும் போது வேதத்தையே பிரமாணமாக காட்டுகிறோம். அதாவது நித்தியோ நித்தியானாம், சேதனகா சேதனானாம், ஏகா பகுனாம், யகா விதுதாதி காமான் என்று நித்திரனான பல அறிவுடைய ஆத்மாக்களுக்குள்ளே பரமாத்மா நித்தியனாயும் அறிவுடையவனாகவும் பலருக்கோ ஒருவனாகவும் இருக்கிறான். இவன் சேதனர்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கிறான் என்ற சுதியை கொண்டு கண்டிக்கிறோம். இந்த சுதியில் எல்லா பலன்களையும் அளிப்பவன் சர்வபல பிரதாதா என்கிற குணம் சொல்லப்படுகிறது. இந்த சுதியில் ஜீவர்கள் பலர் என்றும் பரமாத்மா ஒருவன் என்றும் ஜீவன் பலன்களை வேண்டுபவன் பரமாத்மா பலன்களை கொடுப்பவன் என்றும் சுதியே ஜீவ பிரம்ம வேதத்தை சொல்லுகிறது. மேலும் என்று ஒரு வாக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா இருவர், ஒருவர் அறிவுடையவர் மற்றொருவர் அறிவில்லாதவர், இருவரும் பிறப்பில்லாதவர்கள், பிறப்பென்று சரீரத்தோடு சேருகிறார். ஒருவர் எதையும் செய்ய வல்லவர், மற்றொரு சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாதவர். இங்கு ஜீவன் வேறு, பிரம்மன் வேறு, ஒருவருடைய குணங்களும் வெவ்வேறானவை என்று ஈவேஸ்வரம் சொல்லப்படுகிறது. இது பரமாத்மாவிற்கு சர்வதேசம் அனைத்தையும் அறியும் தன்மையாகிற குணம் பேசப்படுகிறது. இவ்வாறு பல துணிகள் வெளியிட்டு அஞ்சில் நின்றுகிறோம். இங்கு முனிகி லட்சுமணனா முதம் உதவி என்று முனிவரான லட்சுமணர் உடையவர் நம் மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கிறார் என்கிறார். இதுவரை எதிபதி, எதிராகர், எதி புரந்தர் என்று உடையவரை சொன்ன சுவாமி தேசியம் லட்சுமணனா என்று சொன்னதற்கு ஒரு கருத்து உண்டு. சொல்லுகிறோம் கருதுங்கள். ராமாயணத்தில் தேவர்களாலும் அறிய முடியாத தன்னுடைய மந்திரங்களை விஸ்வாமித்திரரிடம் உபதேசம் பெற்று லட்சுமணர் பல்வகை அஸ்திரங்களால் இந்திரயுத்தை அடித்தார். அதிர்ஷ்டமான சரகாலம் உக்ரம் பவருஷ நீலாம்பு வரகா ஏகாம்பு, இந்திரஜித்தின் கண்ணில் படாமல் நீருண்டமேகம் நீரை கொள்வதோர் மேலும் அம்புகளை கொடுத்து இந்திரஜித்தை கொண்டார். அவனோடு போரினுண்ட அலுப்பிலும் பிரம்மாத்மா சத்துசந்தஸ்ட ராமாவது ஆசர்வீதி பௌருஷேக அப்பகன் சர ஏனம் ஜெகி ராவணி, கடைசி அங்கே விடும்போது ராமன் சத்தியசந்தனாகவும் தர்மாத்மாவாகவும் நிகரற்ற ஈரமுடையவனாகவும் நிகரவர்களுக்கு பிள்ளையாகவும் இருப்பது உண்மையானால் ஏ அம்பே நீ இந்திரஜித்தை கொள்ளு என்றான். இந்திரஜித போரை மறைந்ததும் விபீஷணன், அனுமான், ஜாம்பவான் தேவர்கள் எல்லோரும் லட்சுமணனை துதித்தனர், அச்சுரித்தனர். அதே போன்று ராமாயணர் தேவர்களாலும் அறிய முடியாத அம்பு போன்ற வேத வாக்கியங்களை கொண்டு இந்திரஜித்து முதலிய சத்துருக்களை போன்ற அசைவுகளை கண்டித்து லட்சுமணன் ராமகுணங்களையும் இந்திரஜித்தை மாய்க்க பயன்படுத்தியது போல் உடையவர் அஜயிலியை கண்டிக்கும் வேத வாக்கியங்களாலே பிரம்மத்தின் கல்யாண குணங்களை எடுத்து காட்டிக் கொண்டு அஜய தரிசனமும் பண்ணினார். இந்திரஜித்தை அழித்ததும் ஹனுமான் வீகனாதிகளுக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது போல உடையவர் செய்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஒரு வழிப்போக்கன் தான் உயிரோடு சுகமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை நண்பன் சொல்ல கேட்டு அந்த ஊருக்கு புறப்பட்டான். சிறு தூரம் சென்றதும் ஒரே செயல் அது இறங்காமல் பக்கவாட்டில் சென்று அதை தாண்டிவிட முயற்சித்தான். ஆனால் இரு பக்கங்களிலும் ஒரே முள்ளாக இருக்கவே சேற்றுப்பாதையிலேயே இறங்கி செல்ல முயன்றான். இதுபோலவு சேற்றில் மாட்டிக்கொண்டான். அங்கே ஒரு தடி இருந்தது, அதை ஊன்றிக் கொண்டு மெல்ல தடை சேர்ந்தான். சிறிது தூரம் சென்றதும் காட்டு மிருகங்களை பிடிப்பதற்காக வலை கட்டப்பட்டிருந்தது. அதை அறியாமல் வேகமாக சென்று வலையின் நடுப்புகளில் மாட்டிக்கொண்டு திணறினான். அப்பொழுது அவ்வலையை தனது பற்களால் கடித்து அறுத்துவிட்டு மெதுவாக வலை நின்றும் மீண்டு மேலே சென்றான். சிறிது தூரம் சென்ற பிறகு கொள்ளையர்களை கொல்ல எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அதில் மாட்டிக்கொண்டு திணறி கட்டப்பட்டு வெளியேறி அப்பாடா இனி கட்டமில்லை என்று எண்ணியவனாய் வேகமாய் சென்றான். வெளியில் ஒரு பாவின் கிணறு, மழைகாலமடியால் இருந்தது. அல்லாது காலை வீட்டிலே உள்ளே விழுந்து விட்டான். நீந்தி நீந்தி பார்த்தான், கரையேற வழி தெரியவில்லை. அலறினான், அழுதுனான், அழுதான். இவன் குரலை கேட்டு அவ்வழியை சென்றவர்கள் ஓடி வந்தனர். இறங்கும் படிகளில் மறைந்து வளர்ந்திருந்த பொருள்களை அகற்றி வழி பண்ணிக் கொண்டு கீழே இறங்கி ஜலத்து நதியை சென்றபோது அவன் ஜலத்தினுடன் முழுகிவிட்டான். தலைக்கு மேலே கையை உயரத் தூக்கி நீட்டிக் கொண்டிருந்தான். அக்கையை பிடித்து இழுத்து அவனை படியில் அமர்த்தி ஆசுவாசப்படுத்தி மெதுவாக கரையேற்றி ஊரில் கொண்டு விட்டார்கள். இம்மகானுபாவனை போன்றே ராமானுஜர் தெய்வம், சாங்கியம், யோகம், மாயாவாதம் முதலியவற்றால் பிரம்மத்தின் சுரூபம், தீபமங்கள் விக்கிரகம், குணங்கள், விபவங்கள் மறைந்து உருத்தெரியாமல் ஆகியவையை மாற்றி துதிகளைக் கொண்டே பிரம்மத்தை நன்கு அனுபவிக்கும்படி நம் மனக்கண் முன் நிலை நிறுத்தியவர். இனி சுவாமி தேசியம் உழைக்கபடி கூறுவோம். கபந்தி மதகந்தமம் இளையபெருமாளோடும் சீதாப்ராட்சியோடும் ஸ்ரீ ராமபுராம் தண்டகாரண்யம் எனும் காட்டில் தங்கியிருந்த போது அங்குள்ள முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்று அவருக்கு சேவை சாதித்து அனுகரித்து வந்தார். அதுபோல ஒவ்வொரு மதமாக சென்று பார்க்க விரும்பி கபந்தி மதத்தை பார்த்தார் ராமானுஜர். அது கபந்தி என்பவரால் பாஷ்யம் உரையிடப்பட்ட சைவ மதம். அது அசத்தியமான பெரும் சேறு போன்று இருந்தது. அச்செய்வதற்கும் நடைமுறைகள் மிகவும் வெறுக்கத்தக்கவை. சுடுகாட்டில் கிடைக்கும் மண்டை ஓட்டில் சாப்பிடுவது, அந்த சாம்பலை பூசிக்கொள்வது, கடல்கூடத்தில் தெய்வத்தை ஸ்தாபனம் பண்ணி கும்பிடுவது, பெண்களின் சிறுநீர் கழிக்கும் முறைக்குள் தெய்வத்தை தியானம் பண்ணுவது ஆகிய நடைமுறைகளை கேட்டாலே எவ்வளவு வெறுப்பாக எழுச்சியாக இருக்கிறது. இது சேறு குழம்பிய பள்ளம் போன்றது, இதில் காலை விட்டால் உள்ளே இழுத்துவிடும், மேலே கிளம்ப முடியாது. அதோடு அவர்கள் வேதவேத்தியனான மிகவும் உயர்ந்தவனான சிவன் நாராயணனை பரமாத்மாவாக ஒப்புக்கொள்ளாமல் செய்வாகமத்தில் சொல்லப்படுகிற சமோகணம் மிகுந்தவனான சிவனை மனதையும் என்கிறார்கள். அதோடு அவர்கள் தம்மிடம் தேடி வந்த நாராயணனை வரவேற்கவும் இல்லை. எனவே இந்த சேற்றை நிதிக்கக்கூடாது. பிரச்சாலுமாத்தி பங்கசிய தூராது அஸ்பர்சனம் வரம். சேற்றை நினைத்துவிட்டு கால்களை அழுத்திக் கொள்வதை விட அதை தொடாமல் ஒதுங்கிச் செல்வதே மேல் எனும் முதுமொழி கிணங்க அங்கிருந்து நகர்ந்தான். கபில கல்பனாவாகுரான் தாங்கி வகுத்தினர் சிறு தூரத்தில் கூடியிருந்தனர். அவர்களை அனுகிரகிக்க எண்ணி அருகில் சென்றான். அவர்கள் சொந்த கற்பனையாக வலையை வீசியிருந்தார்கள். செய்யமத சேற்றில் சிக்கால் சிக்கினாலும் தரையேறி தண்ணீரை நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம். கோவிந்தபட்டரை போல ராமானுஜரும் இவருடைய சிறிய தாயார் குமாரனுமான கோவிந்தபட்டரும் யாதவ பிரகாசனிடம் வகித்து வந்தார்கள். ராமானுஜர் புத்திசாலியாய் அத்வைத மதத்திற்கு எதிராக இருந்ததை கணிசித்து அவரை காசிக்கு அழைத்துச் சென்று கங்கையில் தள்ளி கொண்டு விட திட்டமிட்டு புறப்பட்டார். வழியில் கோவிந்தர் இந்த ரகசியங்களை சொல்லி ராமானுஜரை காஞ்சிக்கே திருப்பிவிட்டார். காசியில் எல்லோரும் கங்கையில் நீராடும் பொழுது யாதவ பிரகாசர் மந்திரசக்தியினால் கோவிந்தரின் கையில் ஒரு லிங்கத்தை ஒட்டிக் கொள்ளும்படி செய்தார். பின்னர் நீ இனி லிங்கத்தை தான் பூஜிக்க வேண்டும், சிவனின் அருள் உனக்கு கிட்டியிருக்கிறது என்று சொல்ல அவரும் லிங்க பூஜை செய்து வந்தார். காஞ்சியில் என்றும் திரும்பும் போது காலகத்தில் தங்கி கோவிந்தர் சிவபூஜை செய்து வந்தார். அப்பொழுது இவரை செய்வர்கள் உள்ளங்கையை கொணர்ந்த நாயனா என்று கொண்டாடி வந்தனர். இவரை காலகத்தை கோயிலின் நிர்வாகராகவும் ஆக்கினார். இன்னொரு காலத்தில் இதை அறிந்த ராமானுஜர் இவரை எப்படியாவது அழைத்து வந்து தீவிரமாக்கிவிட வேண்டும் என்று எண்ணி திருமலை நம்பி மற்றும் சிலரை காலகத்திற்கு அனுப்பினார். நம்பிகள் அங்கு சென்று கோவிந்தர் சிவபூஜைக்கு பூப்பளிக்க வரும் தோட்டத்தில் அமர்ந்து கூட வந்தவர்களுக்கு பகவதிசை காலட்சேபம் சாதித்தார். இதை கோவிந்தரும் தினந்தோறும் கேட்க கேட்க மனம் மாறி பூவும் பூஜனையும் நாராயணனுக்கே தகும் என்று உறுதி பூண்டு கையிலும் கழுத்திலும் கட்டியிருந்த ருத்ராட்சத்தை அறுத்தறிந்துவிட்டு திருமலை நம்பியோடு திருமலை சென்று தீ வைத்தவரானார். கோவிந்தரை போல செய்யமாகிற சேற்றில் மாட்டிக்கொண்டாலும் அச்சேற்றை கலைந்து விட முடியும். சாங்கியமதமாகிற வரையில் மாட்டிக்கொண்டால் கழுத்தே அறுவட்டு போகும். செய்வனாவது பசுபதி என்று ஒரு தெய்வத்தையாவது ஒப்புக்கொண்டு அதை உன் உயிருக்கு உலகிற்கு நிமித்த காரணம் என்றாலும் ஒப்புக்கொண்டிருக்கிறான். சாங்கியனும் தெய்வத்தையே ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் மதத்தை பார்ப்போம். மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யாக பிரகிருதி ஹிருதயஸ்தத்த ஷோடசகஷ்டவிகாரா ந பிரகிருதி ந விகிருதி புருஷா. சாங்கிய மதத்தினர் மூல பிரகிருதி புருஷன் என இரு தத்துவங்களை கூறினர். புருஷன் எவ்வித மாற்றமும் இல்லாதவன், மூல பிரகிருதியோ விகாரம் இல்லாதது, மற்றொரு தத்துவத்தினும் உண்டாகாதது. இதிலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாகின்றன. முதலில் பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் உண்டாயிற்று, மகத்திலிருந்து அகங்கார தத்துவம் உண்டாயிற்று. இந்த தத்துவம் மூன்று வகைப்படும். தாத்திக அகங்காரம், தாயுக அகங்காரம், தாமச அகங்காரம் என்று. தாமச அகங்காரத்தினின்றும் 5 தன்மாத்திரைகள் தோன்றின. இவைகளுக்கு சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம் என்று பெயர். தாத்திக அகங்காரத்திலிருந்தும் 11 இந்திரியங்கள் தோன்றின. அவையாவன கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என 5 ஞானேந்திரியங்கள், வாய், கை, கால், மலத்தை வெளியேற்றுவது, சிறுநீரை வெளியேற்றுவது என 5 கர்மேந்திரியங்கள், மனம் 1. இது ஞானேந்திரியமாகவும் கர்மேந்திரியமாகவும் இருக்கும். ஆயுதாகங்காரம் தாமசம் தாத்திகம் 2 இயக்குவது. புருஷன் நித்தியமானவன், மார்கரத்துவன். இவன் மற்றொரு பொருளுக்கு பிரகதியும் அல்லவன், ஒரு பொருளிலிருந்து தோன்றியவனும் அல்லன். இவர்கள் பிரத்யட்சம், அனுமானம், சப்தம் என்று 3 பிரமாணங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். இவர்கள் சத்காரியவாதிகள் என்று. இவர்கள் சத்காரியவாதிகள். எள்ளில் இருப்பதுதான் ஆற்றினால் எண்ணெயாக உண்டாகிறது. காரணம் காரியமும் ஒரே பொருள்தான், இல்லாதது உண்டாகாது. நூல்களே நெருக்கமாக நெய்யப்படுவதால் ஆடையாக மாறுகிறது. பிரகிருதி புருஷ சம்பந்தமே உலகம் தோன்ற காரணமாகிறது. அயக்காந்தம் அருகில் இருந்தால் இருந்து செயல்படுவது போல புருஷன் அருகில் இருந்தால் பிரகிருதி செயல்பட்டு உலகத்தை தோற்றுவிக்கிறது. பிரகிருதி என்பது போக்கியமான பொருள், அதாவது பிறரால் நுகரக்கூடிய பொருள். எனவே அது தன்னை அனுபவிப்பவரை நுகரும் புருஷனை விரும்புகிறது. இவர்களின் தொடர்பு நொண்டியும் குருடனும் சேர்வதை போன்றது. குருடன் நொண்டியை